உள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது.